நான் ஏரிக்கரமேலிருந்து எட்டு திசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல்ல. மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல்ல. என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தெங்காத்து ஓடி வந்து சூதாக போக வேணும் அக்கறையில. நான் உண்டான ஆசைகளை உள்ளார கூட்டி வச்சு ஒத்தேர வாடுறேனே இக்கரையில. காத்திருந்தேன் காணல்ல.